இன்னிலிருந்து நீங்க ரெண்டு பேரும் பயில்வான் வாழ்க்கையை தான் வாழ போறீங்க. அப்பா ஓவர் வொர்க் அவுட் நிக்க கூடாது, அப்பா ஓவர் வொர்க் அவுட் எங்க உடம்பு தாங்காது, அப்பா ஓவர் வொர்க் அவுட் எங்க உடம்பு தாங்காது, சின்ன பசங்க கருணை காட்டுங்க குஸ்தி ஆகாது, சின்ன பசங்க கருணை காட்டுங்க குஸ்தி ஆகாது, டிசிப்ளின் அளவா டிசிப்ளின் அளவா இருந்தா உசுறு போகாது, அப்பா ஓவர் வொர்க் அவுட் நீங்க என்ன சொன்னாலும் சரி அப்படியே நாங்க கேக்குறோமா. போதே இந்த பயில்வா நகர போராட்டம். ஒரு வருஷத்துக்கு அம்மான்னு ஒருத்தி இருக்காங்கறதையும் மறந்துருங்க. அட அதுக்குள்ளேயே மறந்துட்டீங்களா? இன்னைக்கு புளிப்பும் திங்க விடாம இம்சைய கொண்டுக்கறியே.